கீதமே எனக்கொரு ஜீவன் நீ வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை நீட்டுவேன் கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே செய்தமே எனக்கொரு ஜீவன் எனது குரலில் வழி தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விழக்காதில் பாயும் புதிய கவிதை இது அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவு மனமும் அதில் நனைய நனைய சுகமோ நாளெல்லாம் சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ மயக்கமுண்டு கண்ணில் நீந்தும் கனவில் இனிமையுண்டு நெஞ்சே நெஞ்சே எதையும் மறந்து விடு போதை ஆற்று மனதை மிதக்க விடு உறவு எதுவும் இல்லை கவலை சிறிதும் இல்லை தனிமை கொடுமை இல்லை இனிமை இனிமை இதுதான் பாசங்கள் கொள்ளாத பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ